الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد انبول شهودر شهودر هلي تايمار هلي الله سبحانه وتعالى அவனது மார்க்கத்தை சரியான முறையிலே கற்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி ஒழுகக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சில வாரங்களாக நாங்கள் அறிந்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியிலே அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில் வரவேண்டிய அல்லாஹ்வுடைய பண்புகளிலே எங்களிடத்தில் இருக்க வேண்டிய அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பண்புகளிலே ஒன்றாக இருக்க வேண்டிய ஒன்றுதான், நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கை வைக்கின்ற பொழுதும் அந்த நம்பிக்கை எந்தொரு நலவாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். எந்தொரு நல்ல விடயமாக இருந்தாலும் சரி, எந்தொரு தீய விடயமாக இருந்தாலும் அவை யாவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே வர வேண்டும். அதே போன்று உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்வை கொடுத்தாலும் சரி, அல்லது ஒருவனை அல்லாஹ் அழித்து விட்டாலும் மரணிக்க செய்து விட்டாலும் இவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. மனிதர்களின் மூலமாகவோ அல்லது ஜின்களின் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு பிரிவினராகவோ இந்த விடயங்கள் இடம்பெற முடியாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போன்றுதான் எந்தொரு ஏற்பாடாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நடக்கக்கூடிய எந்தொரு நல்ல விடயம் கெட்ட விடயமாக இருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதுதான் ஈமானுடைய மிக முக்கியமான பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியதுதான் நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் வல் கத்ரு ஹைருஹு வஷர்ருஹு மினல்லாஹி தஆலா. நாங்கள் அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நல்ல விடயங்கள் தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று சிலர்கள் நாவளவில் இந்த நம்பிக்கையை சொல்லிவிட்டாலும் கூட உள்ளத்திலே சில சில விடயங்களிலே அவர்கள் இந்த நம்பிக்கையை விட்டும் மாறிவிடுகின்றதை பார்க்கின்றோம். இவ்வாறு நடந்திருந்தால் அவ்வாறு நடக்க மாட்டாது என்ற ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சொல்லிவிடுகின்றார்கள். எந்தொரு கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய முறையை தவறிவிடுகின்றார்கள். பிரச்சனைகள் வந்துவிட்டால் அதற்கு அதனை அதில் இருந்து விடுபடுவதற்காக வேறு வழிகளை தெரிவு செய்கின்றார்கள். அல்லாவிடத்திலே கேட்டு பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனைகளை மக்களிடத்திலே சென்று கேட்கின்றார்கள். இவைகள் அனைத்தும் நாங்கள் உள்ளத்திலே அல்லாவை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தால் அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் எந்தொரு பிரச்சனை, எந்தொரு துன்பம், எந்தொரு கஷ்டம், எந்தொரு இன்னல் எது வந்தாலும் இது அல்லாஹ் ஏற்படுத்தியது, அவனுக்கு மாத்திரம்தான் இதிலே இருந்து எங்களுக்கு விடுவை அளிக்க முடியும், இதிலே இருந்து எங்களுக்கு நிம்மதியை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருத்திலே வர வேண்டும். இதுதான் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது குல்லன் யுசீபனா இல்லா மா கதபல்லாஹுலனா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே சொல்லுங்கள், எங்களுக்கு வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, எந்தொரு விடயமாக இருந்தாலும் அது அல்லாஹ் எங்களுக்கு நியமித்தது, அல்லாஹ் ஏற்படுத்தியது, அல்லாஹ் அளந்தது தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். மேலான சகோதர சகோதரிகளே, எனவே எங்களுடைய உள்ளத்திலே வரவேண்டிய மிக முக்கியமான பண்புதான் பிரச்சனைகள் அல்லது கஷ்டங்கள், நோய்கள் அல்லது குடும்ப தகராறுகள் எதுவாக இருந்தாலும் இவைகள் அனைத்திலே இருந்தும் விடுபடுவதற்கான ஒரே வழி அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பது, அல்லாவிடத்திலே கேட்டு நாங்கள் அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது. ஒரு வீட்டிலே ஒருவர் மரணித்து விட்டார், இது அல்லாவுடைய ஏற்பாடு என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். அதற்காக எங்களை நாங்கள் இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகன் இப்ராஹிம் மரணிக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர் துளிகள் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் கேட்கின்றார், யா ரசூலல்லா, ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும். கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லா, நீங்கள் தான் பொறுமையை பற்றி சொல்வீர்கள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடை நாங்கள் அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வீர்கள், ஆனால் நீங்கள் அழுகின்றீர்கள் அல்லவா என்று நபி அவர்களை பார்த்து சொல்லிய பொழுது ரசூலுல்லா மூன்று விடயங்களை சொல்கின்றார்கள். ஒன்று என்ன சொல்கின்றார்கள், எங்களுடைய கண்கள் அழுகின்றன, அதே போன்று எங்களுடைய உள்ளம் இதை நினைத்து இப்படியான ஒரு கஷ்டத்தை இப்படியான ஒரு துன்பத்தை நினைத்து உள்ளம் அப்படியே கவலை அடைகிறது, ஆனால் நாங்கள் ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற எந்த வார்த்தையையும் பாவிக்க மாட்டோம், எந்த ஒரு வார்த்தையையும் சொல்ல மாட்டோம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், திருமதியிலே பதியப்பட்டது. அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், வஅலம் அன்னல் உம்மத்த லவிஜ்தமாத் அலா அன் யன்ஃபவுக பிஷயின் லம் யன்ஃபவுக இல்லா பிஷயின் கத் கதபஹுல்லாஹு லக. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்கின்றார்கள், இந்த சமுதாயம் அப்படியே ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களுமாக ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நலவை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் அதை உனக்கு எழுதாவிட்டால் அந்த நலவை உனக்கு கொண்டு வர முடியாது, எந்த நலவையும் அவர்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று சொல்கின்றார்கள், இந்த சமூகம் அப்படியே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை செய்வதற்காக ஒரு அநியாயத்தை செய்வதற்காக நாடுகின்றார்கள், ஆனால் அந்த அநியாயத்தை அல்லாஹ் எழுதாவிட்டால் உனக்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த ஆணித்தரமான நம்பிக்கையை நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் நாங்கள் புரிய வேண்டிய விடயம். யார் எது செய்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது என்ற அந்த உன்னதமான நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்த விடயம்தான், இறுதியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டிய முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான், நாங்கள் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை பற்றி, அதாவது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகள், அதே போன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹமத், இவைகளை பற்றி நாங்கள் அதாவது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடியவன், எங்களுக்காக சுவர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான், எங்களுக்காக அந்த மறுலக வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக உலகத்திலே நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு பாவங்களை விட்டு தவிர்த்து நடப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக இருக்கிறது. உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில மனிதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மறுமையில் அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி சரியான எண்ணம் கொள்ளவில்லை. அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவன், அனைத்துக்கும் சக்தி உள்ளவன், அனைத்துக்கும் அவனுடைய அனைத்து சக்தியிலையும் அவனுடைய சக்தி தான் மிகவும் பலமானது என்ற நம்பிக்கையிலே இல்லாத நிலையில் உலகத்திலே வாழ்ந்தவர்களை பற்றி அல்லாஹ் மறுமையிலே எப்படி சொல்லி காட்டுகிறான், உள்ளதி லனந்தும் பிறப்பிக்கும் அர்தாக்கும் அல்லாஹ் சூரத்துல் ஃபுஸ்லத்திலே இந்த வசனம் இடம் பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதாவது அல்லாஹ் நீங்கள் எப்படி என்றால் நீங்கள் உலகத்தில் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், என்ன எண்ணம் என்றால் தவறான எண்ணம் கொண்டீர்கள். அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொண்டதன் காரணமாக உங்களை அழித்து விட்டது, அந்த எண்ணம் உங்களை அழித்து விட்டது, நீங்கள் நஷ்டவாளர்களே ஆகிவிட்டீர்கள். அந்த எண்ணத்தை பற்றி தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒவ்வொரு ஏத்துக்காதுக்கும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரன் மிம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவைகளை அவர் அல்லாஹு தஆலா அறியமாட்டான், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ் அதிகமாக அறிவதில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். இந்த எண்ணம் தான் உங்களை நரகத்திலே தள்ளிவிடுகிறது, நஷ்டத்திலே உங்களை வீழ்த்தி விட்டது, உங்களை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கியது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே சொல்லப் போகிறான். எனவே அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்னால் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹு யுஹ்ஸினுல்லாஹ பில்லாஹி அஸ்ஸவஜல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களிலே எவரும் அதாவது யாருமே மரணித்து விட வேண்டாம். எப்படி? அவர் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்ட நிலைமையிலே தவிர. எனவே அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவன், எங்களுடைய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவன், அவன் அனைத்துக்கும் சக்தி வாய்ந்தவன் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையிலே எங்களுக்கு மன்னிப்பளிப்பான். உண்மையிலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அவிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களை மன்னித்து அந்த உயர்தர சுவர்க்கத்துக்கு எங்களை அனுப்புவான் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு நாங்கள் வாழ வேண்டுமே தவிர, பாவம் செய்துவிட்டோம், குற்றங்களை புரிந்துவிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறி செய்துவிட்டோம் என்பதற்காக அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், இனி பாவத்திலேயே இருந்து விடுவோம் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவைகள் முக்கியமான சில தலைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் பல விடயங்கள், அல்லாஹ்வோடு எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய எண்ணங்களிலே வர வேண்டிய விடயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. என்றாலும் கூட ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டப்பட்டன. எனவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி எங்களுடைய நல்லெண்ணங்களை கொண்டு எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டிய அந்த உன்னதமான நம்பிக்கை சரியான முறையில் அமையப்பெறுகின்ற பொழுது நாளைய வறுமையிலே வெற்றியடைந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நாங்கள் ஆகுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ்வை புரிந்து அல்லாஹ்வுடைய பண்புகளை சரியாக விளங்கி எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே சரியான நம்பிக்கையை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து நாளைய வறுமையில் சூர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.